Nityam yadiyapadabjamanugacchati me manaha Rajagopala varyantam vandesmat pitanam gurum Shriman Venkatanatharya kavitar kikakesari Vedantacharya varyo me sannidhattam sadahridi Sriman Lakshmana Yogi Indra Siddhanta Vijayadvajam Vishwamitra Kulodbhutam Varadaryamaham Bhaje. Dinandorum Desigan Engira Kulmatin Vailaha Thiruvana Thiruvidavu Engira Todaril தேசிகன் விஷயகமான ஸ்தோத்திரங்களை அனுபவித்து வருகிறோம். அந்த கிரமத்தில் சுவாமி குமாரரான நயினாராச்சாரியர் அருளி செய்ததான தேசிக பிரபத்தியில் 6வது ஸ்லோகம் இன்று அனுபவிப்போம். வேதோ முகைரபி சுரைஹி விஹித பிரணாமௌ வேலாதிலங்கி சுஷமாஹ சுகுமார பாவௌ விஸ்மேர கேசரலசன் மிருதுலாங்குலீகௌ வேதாந்த சூரி சரணௌ சரணம் பிரபத்யே. சுவாமி தேசிகன் திருவடிகளுக்கு விசேஷமான இந்த ஸ்லோகங்கள். வேதோ முகைரபி சுரைஹி விஹித பிரணாமௌ. வேதோ முகைஹி, வேதாஹ என்றால் சதுர்முக பிரம்மா, அந்த பிரம்மாவுக்கு துல்லியமான சுரைஹி அவர்களை போன்ற சுரைஹி சுராக இந்த ஸ்தலத்தில் பூசுராக பிராமணர்கள், அந்த பிராமணர்களாலே விஹித பிரணாமோ அவர்களாலே சேவிக்கப்பட்டதான என்று சுவாமி தேசிகனை இதர பிரம்மவித்துக்கள் எல்லாரும் வந்து சேவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிரம்மவித்துக்களாலே சேவிக்கப்படக்கூடியதான திருவடிகள் அப்படின்னு. வேதோ முகைரபி, சிறந்த பிரம்மவித்துக்கள் சதுர்முக பிரம்மனை போன்ற பூசுரர்களினாலே பிராமணர்களினாலே செய்யப்பட்ட பிரணாமங்களை உடைத்ததான திருவடிகள். அந்த திருவடிகள் எப்படிப்பட்ட திருவடிகள்னா, வேலாதிலங்கி சுஷமா சுகுமார பாவோ, வேலாதிலங்கி அளவு கடந்ததான சுஷமா, சுஷமா பரமாசோபா அளவு கடந்ததான சோபா காந்தி, அளவுகள் அப்படிப்பட்டதான ஒரு காந்தியை உடைத்ததாகவும் சுகுமாரபாவோ மிகவும் மென்மையாக உள்ளதுமான திருவடிகள். மென்மையான திருவடிகள் இந்த அளவு கடந்ததான காந்தியினாலேயே மென்மையாகவும் தோன்றுகின்றதான திருவடிகள். அப்படிப்பட்ட திருவடிகளையுடைய சுவாமி சுகுமார பாவு. விஸ்மேர கேசர லசன் மிருதுலாங்குலீகோ, விஸ்மேர அப்படின்னா அத்தியாச்சரியமான கேசரங்கள் மகரந்தப்பொடிகள் அவைகளினாலே விளங்குகின்றதான மிருதுலமான மிகவும் கோமலமான மிகவும் மிருதுவாக இருக்கின்றதான அங்குலீகோ விரல்களை உடைத்ததான திருவடிகள் மிகவும் பிரகாசிக்கின்றதான கேசரங்கள் அவைகளோடு, கேசரங்கள்னா மகரந்த பொடிகள் அவைகளோடு விளங்குகின்றதான மிகவும் மிருதுலமான விரல்களை உடைத்ததான திருவடிகள். அப்படிப்பட்டதான வேதாந்த சூரி சரணம் சரணம் பிரபத்தியே. வேதாந்த சூரி சரணம் என்று சுவாமி வேதாந்த சூரி சுவாமி தேசிகன் அவருடைய திருவடிகளில் நான் சரணமடைகிறேன் என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் ஏதாவது ஒரு அவதார விசேஷம் இங்கு உட்பொருளாக கிடைக்கிறது இந்த தேசிக பிரபத்தியில் என்பதை கற்று வருகிறோம். அந்த கிரமத்தில் இந்த ஸ்லோகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியதான அவதாரம் ராமாவதாரம். ராமாவதாரத்தில் ஆரம்பத்திலேயே பிரம்மா முதலாய தேவர்களினாலே சரணாகதி செய்யப்பட்ட பெருமாள்தான் விஷ்ணுதான் ராமபிரானாக அவதரித்தார் என்று ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தின் பாலகாண்டத்திலேயே கிடைக்கக்கூடிய ஒரு அர்த்தம். அதுபோல ராவண வதம் முடிந்த பிறகு பிரம்மா முதலாய சகல தேவர்களும் வந்து ஸ்ரீராமனை புகழ்கின்றார்கள், ஸ்துதி செய்கின்றார்கள், ராமனை வணங்கி ஸ்தோத்திரம் செய்கின்றார்கள். பிரம்மகிருதமான ராமஸ்துதி என்பது யுத்தகாண்டத்தில் பிரசித்தமான ஒரு கட்டம். அந்த இடத்தில்தான் ராமனை சாட்சாத் விஷ்ணுவின் அவதாரம் என்று பிரம்மா புகழ்கின்றார். அதனால வேதோ முகைரபி பிரம்மா முதலாய சகல தேவர்களினாலேயும் சுரைகி, வேதோ முகைரபி சுரைகி பிரம்மா முதலாய சகல தேவர்களினாலேயும் விகித பிரணாமோ, வணங்கப்பட்டதான திருவடிகள் என்று ஸ்ரீராமனுடைய திருவடிகளை சொல்கிறது. அந்த ராமனுடைய திருவடிகள் என்ன செய்தது? வேளாதிலங்கி சுஷமா சுகுமாரபாவோ, வேளான்னா கரைக்கு பேரு, வேளாதிலங்கி கரை கடந்துதான சமுத்திரத்தை கடந்து போன திருவடிகள், வேளாதிலங்கி அந்த சமுத்திரத்தை கடந்தபடியினாலே அதனாலேயே சோபிக்கக்கூடியதான மிகவும் சுகுமாரமான திருவடிகள். வேளான்றா சமுத்திரத்துக்கும் பேரு, வேளானா கரைக்கு பேரு, கரை கடந்துதான சமுத்திரத்தை கடந்து போன திருவடி, சேது கட்டி அந்த சேதுவுக்கு மேலே தான் நடந்து போனார் ராமன். அதனால வேளாதிலங்கியான அப்படி அதனாலேயே இந்த சேதுவை கட்டிய சமுத்திரத்தில் சேதுவை கட்டி அதனாலேயே கடந்து போனபடியினாலேயே அழகான திருவடிகள். அதனால வேளாதிலங்கியான சமுத்திரத்தை கடந்ததான கரை கடந்து போற சென்றதான அதனாலேயே சுஷமா அழகான சோபரத்தை உடையத்துதான சுகுமாரமான திருவடிகளை உடையவர் ராமன். விஸ்மேர கேசரலதன் மிருதுலாங்குலீகோ, அந்த அரண்யகாண்டத்தில் அரண்யத்தில் நடந்தபொழுதும் அந்த யுத்த பூமியிலும் பாதுகைகள் ஒன்றும் இல்லாமல் இருந்த ஸ்ரீராமபிரானுடைய திருவடிகள் விஸ்மேர கேசரலசன், மிகவும் ஆச்சரியமான கேசரங்களை, கேசரம் இந்த இடத்துல ரஜஸ் அந்த புழுதிகளை உடைத்ததான அப்படின்னு சொன்னோம். யுத்தபூமியில அந்த திருவடிகள் எப்படி இருக்கின்ற திருவடின்னா மிகவும் பிரகாசிக்கின்றதான, மிகவும் பெரியதாக தோன்றுகின்றதான, விஸ்மயமாகவும் ஆச்சரியமாக இருக்கக்கூடியதான கேசரங்கள், அந்த கேசர லசத் அந்த கேசரங்கள் அந்த புழுதிகளாலே திறங்குகின்றதான மிருதுளமான மிகவும் கோமலமான மிகவும் மென்மையான திருவடிகள், அங்குலி விரல்களை உடைத்ததான திருவடிகள். அப்படி விஸ்மேர கேசரரசன் மிருதுலாங்குலி கௌ, அப்படிப்பட்டதான வேதாந்த சூரி, வேதாந்தாச்சாரியன் என்று பெருமாளுக்கு தானே பெயர் முதலில், அந்த வேதாந்த சூரியான எம்பெருமான் அவருடைய திருவடிகளிலே சரணமாக அடைகிறேன் என்பதாக இந்த ஸ்லோகத்தில் ராமாவதாரத்தை சுவாமி அனுபவிக்கிறார். வேதோ முகைரபி சுரைஹி விகித பிரணாமௌ வேளாதிலங்கி சுஷமா சுகுமாரபாவௌ விஸ்மேர கேசரலசன் மிருதுலாங்குலீகிகௌ வேதாந்தசூரிசரணௌ சரணம் பிரபத்யே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.